நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நல்வாழ்வு தந்தாயே நீயே.